தலைப்பு அவளும் நானும். குழலும் இசையும் அவளும் நானும், அவளும் நானும் இதயமும் துடிப்பும், அவளும் நானும் சலங்கையும் ஒளியும், அவளும் நானும் பிரிவும் உறவும், நட்பும் பகையும் அவளும் நானும், கருவியும் பயனும் நானும் அவளும்.